சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானிய எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆடங்கள் கற்றதால் விட விட நான் எழுவேன் முதுகெலும்பு சீரைக்கும் My game is beyond pain You want to be the best Look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை படையடா போராட்டம் தான் அச்சம் என்று தைரியமா Impossible, plausible. We make rousing impossible. There be no better time than today.